నిర్యంత్రణం పరిణమంతి నయావదే నీరంధ్రదుష్కృతభవాదురిత ప్రరోహా తావన్న చేత్వముపగచ్చసి శార్గధన్వా శక్యం త్వయాపి నహి వారయితుం కరీష. శ్రీ వరదరాజ పంచాశతం 38వ పద్యం. 37వ పద్యతల కింవా కరీష కృపనే మై రక్షణీయే தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷன் என்னென்ன சாதிக்கிறார், என்ன ரட்சிக்கிறதுக்கு சரணாகதரான என்ன ரட்சிக்கிறதுக்கு நீ பாஹ்ய தர்மங்களான பக்தியோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கலாம்னு பாத்துட்டு இருக்கியே, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். உன்னுடைய சங்கல்பம் இருக்கணும், சர்வபூதேபியோ அபயம்னு சொன்னியோ அத ஸ்மரிச்சுக்கோ, இல்ல அது ஒன்றே போரும் என்னை காப்பாற்றுவதற்கு அல்லது என்னை சம்ரக்ஷம் பண்ணுவதற்குன்னு சாதிச்சார். தாத்பரியம் என்னன்னு கேட்டா, பிரபத்தி பண்ணாலும் நம்ம யாவ சக்தி எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு இணங்க நம்முடைய கர்மாவனம் பண்ணணும். எதுக்குன்னா அது பகவானுடைய பிரீத்திக்காக. அடுத்து 38வது பத்தியத்துல இன்னொரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார். முன்னாடியே சாதிச்சார், 34ல சேஷாத்வலேஷ நயனே கைவாத்தி பாரகன் சாதிச்சார். இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்துட்ட, இதற்கு மேல் என்னை கொண்டு செல்வதற்கு என்ன பெரிய பாரமா, உனக்கு பாரமே கிடையாது, நீ கண்டிப்பா நிச்சயமா கொண்டு போவன்னர். அதனுடைய ஒரு கரலறைய வச்சுக்கலாம். என்ன சொல்ல போறாருன்னா, வரதா கரீஷா இப்படி இடைவிடாது பாபம் பண்ணக்கூடிய தன்மையை உடைய நான் எவ்வளவோ பாபத்தை சம்பாதிச்சிருக்கேன். இந்த பாபங்கள்லாம் கட்டுக்கடங்காத விதைகளா இருக்கு. இந்த விதைகள்லாம் முளைச்சி எல்லாம் விரக்ஷமாச்சுன்னா திருப்பி அதனுடைய பழங்கள் விதைகள்னு இவைகள்லாம் எப்படி இருக்கும்னா அப்படியே பரிணாமத்தை அடைஞ்சிட்டே இருக்கும். நீ இப்பவே இந்த பாப்ப ராசிகளை அல்லது இந்த பாப்ப விதைகளை எரிச்சிராட்டி உன்னுடைய வில்ல ஏந்தி கொண்டு அந்த அம்பினால இதை எரிக்காட்டி அப்புறம் உன்னாலே இவளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அழகா சாதிக்கிறார். ஏன்னா தாத்பரியம் கிட்ட என்னை எந்த விதமான பாப்பத்தையும் செய்ய விடாமல் தடுன்னு அர்த்தம். ஞாச தசகத்தான் திருப்பி அனுசந்தானம் நினைக்கிறோம். நான் பிரவர்த்திய பாப்பானி பிரவர்த்தானி நிவர்த்தையனு தேசிக நம்ம கண்டாவதாரமா பாவிச்சுட்டு இருக்கோம் சம்பிரதாயத்துல. அவர் இந்த மாதிரிலாம் சொல்றாரு தாத்பரியம் என்ன கேட்டா, நமக்காக தான், அவளுக்காக இல்ல. பகவத் ராமானுஜரும் அனந்த அனந்த ரூப அதாவது அனாதிகால பிரவர்த்த அனந்த பகவத் அபசார பாகவத அபசார அசஹ்ய அபசார அகிருத்திய கரண கிருத்திய அக்கரணன் நிறைய சாதிச்சிருக்காரு. அவெல்லாம் நம்ம அவதாரமா பாவிச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு இது அன்பைக்கவே அன்பைக்காது. ஒரு பிரபன்னனுக்கு எப்படி இருக்கணும், பிரபத்தி பண்ணிட்டோம், இனிமேல் எந்த கவலையும் இல்லை, என்ன வேணா பண்ணலாம், இப்படி வேணா இருக்கலாம்ன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஒரு பயம் இருக்கணும். எம்பெருமான் வந்து எல்லா பாப்பங்களையும் பொறுத்துப்பான்னு சொன்னா கூட அதுல ரைடர் இருக்கு. அந்த ஸ்டார் மார்க் கடையில சாமான்கள் வாங்கிச்சு சின்ன ஸ்டார் போட்டிருப்பா கண்ணுக்கு தெரியாம. அது மாதிரி பிரபத்தி பண்ணா கூட சில பாப்பங்கள் பிரபத்தினுடைய பலனை விளம்பிக்க வைக்கும். அந்த பாவம் எப்படி இருக்கணும், நம்ம இப்படிப்பட்ட பாவங்களை பண்ணக்கூடிய தன்மையை உடையவர்கள். அதனால் நித்திய அனுசந்தானம் பண்ணச்சு என்ன என்ன தடு என்ன பண்ண விட்டுடாதுன்னு அந்த பொறுப்பையும் பகவானிடத்தில் விடணும். அந்த மாதிரி விஷயங்கள் அழகாக காண்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பத்தியங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஆள வந்தா கூட சொல்லச்சு சஹசிரஷோ என்னமயா விதாயினர். இந்த லோகத்துல நான் பண்ணாத கெட்ட காரியமே இல்லை, அதுவும் பல மடங்கு பண்றேன், ஆயிரம் வாட்டி பண்றேன். அதெல்லாம் நமக்கு நமக்கு ஒரு பாவத்தை வளர்த்துக்கிறதுக்காக தவிர அவ அப்படி பண்ணிருப்பான்னு அதுல சிந்திக்கிறது கொஞ்சம் கூட பிரமேயமே இல்லை. இப்ப இந்த பத்தியத்துல கரீஷன்னு சொன்னா அத்திகிரி பெருமாளே நஹி சக்கியம். சக்கியம்னா பாசிபிள், முடியும். நஹி சக்கியம்னா ந ஹி நான முடியாது, ஹீன இன்னீடு நெய்வ சக்கியம் முடியவே முடியாது, இயலாம உன்னால் இயலாதுன்னு தாத்பரியம். எதுக்கு வார இதும், வாரணம் பண்ணதுனா தடுக்கிறது, வார இத்தும் துமுரந்தம் தடுப்பதற்கு அப்படின்னு அர்த்தம், தடுப்பதற்கு இயலாமலேயே போய்விடும் அப்படின்னு அர்த்தம். எதைன்னு கேட்டா அந்த துரித பிரரோகான்னு சொல்ல போறார். துரித பிரரோகான்னு சொன்னா பாப்பங்களுடைய முளைகள் அதாவது விதைகள்லாம் ஈரப்பாத்தி ஈரமாகி அவைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொலையா இருக்கக்கூடிய ஸ்டேஜிலேயே அவைகள் அழிச்சுட்டா பின்னாடி பாதகம் கிடையாது. மொலைகள் வந்து திருப்பி அது விருட்சமாகி திருப்பி பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சு திருப்பி விதைகள் ஆகி இப்படி பெருசாண்டே போயிட்டு இருந்தா எம்பெருமானே கடைசியில நீ உன்னாலேயே என்ன காப்பாத்துறது கஷ்டமான காரியமா போயிடும்னு அழகா சந்திரகாரமா சொல்றார். அதனால என்ன பண்ணும் கேட்டா யாவது ஏதே துரித பிரரோகாக ந பரிணமந்தி. யாவத்து யாவத்து சொன்னா as long as அல்லது until that அர்த்தம். எதற்குள்ள இந்த ஏதே ஏதேன்னு சொல்றார். ஏதேன ஏஷக ஏதோ ஏதேனு தாத்பரியம். பிரரோகான்றது புள்ளிங்க சப்தம் முளை. ஏஷக ஏதோ ஏதே பிரரோக பிரரோகோ பிரரோகாக அப்படின்னு போடுறது. அப்ப அவைகளுக்கு விசேஷனம். இப்ப என்ன அபிப்பிராயம் கேட்டா நிச்சயமா நமக்கு புத்திபூர்வமா பண்ணிருக்கக்கூடிய பாப்பங்கள் நமக்கு என்ன நமக்கு தெரியும். அப்ப அதை நித்திய ஸ்மரிக்கச்சு ஐயோ இத்தனை பாவம் பண்ணிருக்கோம் என்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பா நமக்கு இருக்கும். அடுத்த வாழ் நம்ம அதை வெளி காட்டுகிறோமோ இல்லையோ அவாவாளுக்கு உள்ளுக்குள்ள அது இருக்கும். அப்ப ஏதேனா இந்தன்னு சொல்லிக்கிறார். அந்த தன்னோட புத்தியில இருக்கக்கூடிய தனக்கு தோன்றக்கூடிய இந்த பாப்பங்களோட முளைகள் இருக்கு. ஏதே நிர்யந்திரணமா இருக்கு. நிர்யந்திரம்னா யந்திரம்னாலே தடை. நிர்யந்திரம்னா அட்வர்ப். தடையில்லாமல் யாவது பரிணாமந்தி. பரிணாம தடையிறதுன்னு சொன்னா இவைகள் திருப்பி பலனை கொடுக்கக்கூடிய தசையை அடையிறது. பரிணாமத்தி பரிணாமத்தா பரிணாமந்தி ந பரிணாமந்தின்னு சொன்னா பலத்தை கொடுக்கக்கூடிய தசையை அடைவதற்கு அடைவதற்கு முன்னாலேயே நர்த்தம். தாவத்து தாவதுனா அதற்குள்ள. யாவத்துனா எதற்குள்ளே. தாவதுனா அதற்குள்ளே. எதற்குள்ள இவைகள் தங்களுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்காதோ தாவது அதற்குள் துவம் நீ சார்கதன்பா. சார்கதன்பான அந்த வில்லை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணும் ந உபகச்சசி சேத். நீ உபகச்சசின்னா என்னை அடைய, அதாவது என்னை என்னிடத்தில் நீ வரணும்னு சொல்ற. மாம் ந உபகச்சசி சேத். ஒரு கால் நீ என் அருகில் வரவில்லை என்றால் டிலே பண்ணினா தொயாபி வாரயுத்தம் நகி சக்கியம். உன்னாலேயே தடுக்க முடியாது அவைகள் பெரிய காடாயிடும்னு அழகா தாத்பரியம். இப்ப எப்படிப்பட்ட இந்த பிரரோகாக்கு ஒரு விசேஷம் போட்டிருக்கார். நீரந்த துஷ்கிருத பவாஹா. நீரந்திரன்னு சொன்னா இடைவிடாது நிபிட டென்ஸ் கேப்பே இல்ல. மேல மேல மேல மேல பாவத்தை பண்ணிட்டே இருக்கிறது. துஷ்கிருத்தம்னா அந்த பாப கெட்ட காரியங்கள் தீய காரியங்கள். பவஹானா பவாஹானா அவைகளால் உண்டான. இங்கேயும் பிரதமா பக்தி பகுவச்சனம். சோ நீரந்த துஷ்கிருத பவாகான்றது துரித பிரரோகாக்கு இது விசேஷம். அதாவது அவைகளால் உண்டானது தாத்பரியம். இப்படி இடைவிடாது பண்ணிய தீய செயல்களால் உண்டான அந்த பாப முலைகள்னு தாத்பரியம். ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா கரீஷ நீரந்த துஷ்கிருத பவாஹா ஏதே துரித பிரரோகா நிர்யந்திரணம் யாவத்து ந பரிணமந்தி. அல்லது யாவத்து நிர்யந்திரணம் ந பரிணமந்தி தாவத் துவம் ஷாங்கதன்வா ந உபகச்சசி சேத் துவயாபி வாரயத்தும் நகி சக்கியம்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறார் எம்பெருமானுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாவம். இப்ப உடனே ரட்சிக்கணும் அர்த்தம். ஏன்னா இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய பாப்பங்கள் தான் நமக்கு பெருமாள் மேல பக்தி ஏற்படாம தடுக்கிறது. பெருமாள் மேல நமக்கு ஏன் பக்தி ஏற்படலன்னா நம்மளுடைய பாப்பங்கள் தான். பகவன் பக்திமபி பிரயச்சேன பிரயச்சேன்னு அங்க ஆளவந்தார் பெருமாள்கிட்ட கேட்கிறார். சரணாதி பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சிருத்து சும்மா இருக்கலாம் அர்த்தம் இல்ல. பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாத்தியமான பக்தியை நம்ம வளர்த்துக்கணும். வழிபோக்கு அதாவது அந்த வழி சாப்பாடுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி பக்தியை வளர்த்துக்கணும். அப்ப கரீஷ அத்திகரி பெருமாளே நீரந்த துஷ்கிருத பவாஹா இடைவிடாது நீரந்த. இந்த நீ உபசர்க்கமானது ரேப்பத்துக்கிட்ட வரைச்சு அது தீர்க்கமாயிடும். நீரஜ நீ ரஜ நீரஜ அல்லது நிர் அல்லது நீனம் நிஸ் நிர் நீனம். அப்ப நீரந்த துஷ்கிருத பவாகான்னு சொன்னா இடைவிடாது செய்யப்பட்ட தீய செயல்கள் அவைகளிலிருந்து உண்டான. ஏதே துரித பிரரோகாக இந்த பாப்பங்களுடைய முலைகள் இருக்கு. நிர்யந்திரணம் யாவத்தின பரிணமந்தி தடையில்லாமல் இவைகள் எதற்குள் பலன் தரும் தசையை அடையவில்லையோ தாவது துவம் அதற்குள்ள நீ சார்க தன்பா உன்னுடைய சார்கம் என்ற வில் அதை கொண்டு வந்து அதை ஏந்தி வந்து ந உபகச்சசி சேத் மாம்னு அங்க அத்தியாரம் பண்ணிக்கணும். என்னை நீ அடையவில்லை என்றால் என் அருகில் நீ வரவில்லை என்றால் தொயாபி வாரயத்தும் நகி சக்கியம் அவைகளை உன்னாலையும் தடுக்க முடியாதுன்னு ஒரு தாத்பரியம் வருது. அதனால இப்பவே வந்து என்னுடைய பாப முளைகளை வேறறுத்து அடியேனை காத்துள்ள வேண்டும்னு ஒரு பாவம் இந்த 38வது பத்தியத்துல வெளிப்படுறது.